இசை ஞானி என்றும் அழகாக செய்கின்ற மாயம் போல தமும் கோயில் சென்று வரும் பக்தர்கள் செய்வது யாகம் போதும் இது போதும் உனதன்புக்கு ஈடில்லை ஏதோ ஏனடி நீ என்னை இப்படியாக்குன முன்னில் தினம் வீச கொண்டேனே காதல் நோயே இத்தனை கோடி ஜென்மம் உயிர் வந்தது உன்னையும் தேடி ஒப்பனை ஏதும் இல்ல உன்னை விட்டெங்கு சென்றிடும் ஓடி நாடி உன்னை கூடி வரும் இன்பத்தில் போரினே ஆடி ஏனடி நீ என்ன இப்படியாக்க படியாக்கனே.